I'm drunk in Paris night, உன்ன பார்த்தது பின்புதா. I'm feeling so damn high, உந்தம் கண்கள் கண்டினா. I'm lost in Paris night, உன் பார்வையில் தொலைந்தேனா. This feeling feels so right, இந்த இடமே மாயமா. உந்தன் பார்வை என்ன இழுக்குதே, உன்னை தேடுற கண்கள் பிழைக்குதே. உன்னை பார்த்ததும் இதயம் துடிக்குதே, அந்த காதல் இதுதானா. நிறங்களும் காலம் போக மறக்குதே, உன்னிடம் காதலை சொல்ல ஏங்குதே. நீ என்னடி செஞ்ச எனக்குள்ளே, அடி கண்டதும் காதலோ. I'm drunk in Paris night, உன்னை பார்த்தது பின்புதா. I'm feeling so damn high, உன் கண்கள் கண்டேனா. I'm drunk in Paris night, உன்னை பார்த்தது பின்புதா. I'm feeling so damn high, இதுதான் அந்த காதலோ. அம்பைதி என்னை மைவெளி கொன்று விட்டாய், ஆகாயம் போகும் போதை வாகை சூட வந்து விட்டாய். நீரை தேடப்பாவை அவள் பாலைவனம், வாலிபம் வழிந்தோடும் வெள்ளம் மனை போட வேண்டும். நெஞ்சை கொள்ளாதே, உள்மனம் தாங்காதே, வேஷங்கள் போடாதே. என் மனமொழி முழுவதும் மறந்தது, மேலடி என்னை சோதித்தாய். உன் குழந்தை குணமதை குலைகிற நானது மீண்டும் கொள்கின்றாய். ஆதித்தன் காதல் அது போதையுள்ள காலம் வரை, எனக்கு காவல் என்றும் நான் எழுதும் காவி மழை. வேகம் தின்னும் காதல் சில காலம் வாழும், உன்னில் கொண்ட பாசம் எடுத்தாலும் வாழ்ந்து போகும். இருந்தாலும் பிடிக்குதை கொஞ்சம் drunk in Paris night.